శ్రీమన్నూతనరంగనారిద్రాడబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణారిద్రార్సంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతరసుధాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతనవాగీషయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీషయోగీంద్రహయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రహర్యం భజామ స్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఆశ్రిత అన్బర్గల్ ఎల్లోరుకుం అడియనుడియ ప్రణామంగల్. சுவாமி வேதாந்த தேசிகன்னாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடியதான வைராக்கிய பஞ்சகம் என்கின்ற ஸ்தோத்திரத்திலே இன்று நாம் ஐந்தாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய உபன்யாசத்திலே இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடியதான ஸ்லோகமானது மிக அழகான வார்த்தைகளை கொண்டு சுவாமி தேசிகனாலே அருள் செய்யப்பட்டதான ஒரு ஸ்லோகம். ஷரீர பதனாவதி பிரபு நிசேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனமபாதனம் சுமனசாம் சமாராதனம் ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். இந்த ஸ்லோகத்தில் தனம்னு வரக்கூடியதான வார்த்தை இருக்க அது 11 முறை பலதரப்பட்ட சொற்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுவாமி எந்த அளவிற்கு தனத்தின் மீது வெறுப்பு கொண்டவர் விரக்தி கொண்டவர் அப்படின்றது இந்த பத பிரயோகங்கள் மூலமாக தெரிகிறது. அதில் சொல்றார், தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம். எந்த தனத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கணும், எந்த தனங்களின் மீது வெறுப்பு இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் மிக தெளிவாக காட்டுகின்றார் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி. விதிசிவ சனகாத்யைஹி தியாதும் அத்தியந்த தூரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்போ பெரிய பெரிய தேவதைகளின் மூலமாகவே எம்பெருமானை சாட்சாத்கரிப்பது அப்படின்றது கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது என்னிடத்திலே எம்பெருமான் என்று சொல்லக்கூடியதான தனம் இருக்கு, அவன் பார்த்துக் கொள்வான் என்னுடைய ஜீவனத்தை அப்படின்னு சொல்றது சாத்தியமாகுமா? லோகத்தில் ஜீவிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு சில தனங்கள் வேண்டாமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையை நாம் அழகாக நடத்தி செல்வதற்கென்று ஒரு தனம் தேவைப்படுறதோ இல்லையோ? எவ்வளவு வைராக்கியம் இருந்தாலும் நாம் பிரதி தினம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டாமா? அது எப்படி? எம்பெருமான் என்கின்ற ஒரு தனமானது என்னிடத்தில் இருக்கு, அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார்னு விட்டுட முடியுமா அப்படின்னால் அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் இந்த இடத்துல, நம்ம வாழ்நாள் முழுக்க பாடுபட்டு சேர்க்கக்கூடியதான தனம் எதற்கு பிரயோஜனப்படுறது? ஏன் சுவாமி, பசி தாகம் என்னுடைய பலவிதமான சௌகரியங்களை தீர்க்கக்கூடியதா இருக்கு. சரி, ஆனால் அது ஒரு க்ஷணத்திலேயே நாசமடையக்கூடியதாகவும் இருக்கிறது இல்லையா? லோகே எத் தனமூலம் இதம் ஜகத்துன்னு சொன்னான். லோகே எந்த தனம், லோகத்தில் எந்த தனமானது தேவைப்படுகின்றதோ அந்த தனம் க்ஷணத்தில் நாசமடையக்கூடியதா இருக்கு. அதற்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய தனங்களை பத்தி கேளுங்க, அது எப்பேற்பட்ட தனம் அப்படின்றது புரியும். அதனால இதை கவனியுங்கோ அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல சரீர பதனாவதி பிரபு நிசேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம். லோகத்தில் அர்ஜுனனுக்கு ஞான உபதேசங்களை கொடுத்து அவனை மேலே கொண்டு வந்தது ஒரு தனம். கோவர்தன கிரியை சுமந்து நம்மை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் காப்பாற்றியது ஒரு தனம். அதுவும் எல்லா விதத்திலையும் நமக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான தனம். எந்தெந்த இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடியதான விஷயங்களை போக்கடித்து நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதான தனம். சாமானிய தனத்திற்கு எதிர்த்தட்டான ஒரு தனம். அப்படி சகலவிதமான கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் என்று சொல்லக்கூடியதான பரமாத்மா என்கின்ற ஒரு தனம் இருக்கும் பொழுது மற்ற தனங்கள் எதுக்கு? வேண்டாமே. தனஞ்சயன் அப்படின்னு பரமாத்மாவுக்கும் பேர், தனஞ்சயம்னு ஒரு நெருப்பு கூட பேர் இல்லையா? ஸ்ரீயம் இச்சேத் ஹுதாசனாத் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜலமே விறகு, உணவு எதுக்கு? ஒரு அக்னிக்கு. எது? ஜாட்டராக்னிக்கு. நம்ம வயிற்று பசிய போக்கடிப்பதற்காக ஒரு திரவியம் தேவைப்படுறது. அதுக்காக காசு பணம் இதெல்லாம் தேடிந்து ஓடுறோம். எது வரைக்கும் போறோம்? சாகும் வரை சென்று கொண்டே இருக்கிறோம். எது நமக்கு சாத்தியம் அப்படின்றதை எதிர்பார்த்து துஷ்ட பிரபுக்கள் யாரெல்லாம் லோகத்திலே இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று போய் பிரார்த்திக்கிறோம். அதெல்லாம் வெறும் வீண் தனம். தந்தனம் அப்படின்னா வீணானதுன்னு அர்த்தம். ஸ்வவருத்தி அப்படின்னு பேர், நாய் வாழ்வு, அதெல்லாம் வீணான ஒரு தனம். பின்ன எந்த தனம் சபலமான தனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ? அர்ஜுனனை கை தூக்கி விட்டது எதுவோ, கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தியது எதுவோ, கோபியர்களை ரட்சித்தது எதுவோ, வித்வான்களுக்கு தேவர்களுக்கு போக்கியமானது எதுவோ, வித்வான்கள் எதை பற்றி சர்வதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, எல்லா புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு சிறந்ததாக இருக்கக்கூடியது எதுவோ அந்த தனமே லோகத்தில் சிறந்தது. எந்த தனத்தை எதிர்பார்த்திருந்தால் பாதகங்கள் எதுவுமே இருக்காதோ அந்த தனம் மிகச் சிறந்த தனம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.